கோபு வணக்கம். இந்த தேங்காய்கள் பறித்து வந்து இந்த நெத்துக்கள் கீழே விழுந்து குறைச்சலாக ஒரு குறைந்தது ஒரு 3 மாதம் வரைக்குமாவது இருக்கணும். பெரும்பாலும் அது உள்ளே கொஞ்சம் போல் தண்ணி இருக்கிறது அவசியம். அப்படி ஆட்டினீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி இருக்கணும், சரியா? சுத்தமாக தண்ணியே இல்லாமல் போனால் ஒருவேளை அது உள்ளேயே அப்படியே பூத்து மலர்ந்து காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளேயே அல்லது அந்த எண்ணெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொப்பரையாகி அந்த எண்ணெய் வந்து ஒன்றா குழம்பி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப உலர்ந்து போச்சுன்னா, அதிகமான அளவில் உலர்ந்து வறட்சி ஆகிடுச்சுன்னா அந்த முளைப்பு திறனை இழந்துடும். அதனால் கொஞ்சம் போல் தண்ணி இருக்கணும் அந்த மாதிரி, அல்லது ஈரமாவது இருக்கணும், அந்த தேங்காய் உள்ள ஈரம் இருக்கணும். அப்போ தான் வந்து அது மேலும் வெளியிலேருந்து அந்த நீரை உள்வாங்கி முளைக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். ரெண்டாவது, பறித்த உடனே கண்டிப்பாக வைக்கக்கூடாது. விதை உரக்கங்கிற ஒன்று கண்டிப்பாக தேவை ஒவ்வொரு விதைக்குமே. அதனால தான் கோடையில் முளைக்கிற விதை வந்து மழைக்காலத்தில் வயல்களில் முளைக்கிறதே இல்லை, திருப்பி அடுத்த கோடை வரும்போது முளைக்கும். அதுபோலவே நீரில் முளைக்கிற விதைகள்லாம் பார்த்திங்கன்னா கோடையில் தூங்கிட்டுருக்கும், திருப்பி அடுத்தது தண்ணி காலம் வந்ததும் வயல்களில் அந்த விதைகள் தானாகவே முளைக்கும். அதனால் விதை உரக்கங்கிற ஒன்று வந்து இயற்கை வந்து கண்டிப்பாக கொடுக்குது விதைகளுக்கு. அதுதான் வந்து தன்னை தேத்திக்கிறதுக்கும் அடுத்தது எப்படி வளரணும் அப்படிங்கிறத தன்னை வளர்த்துக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் தீர்மானிக்குது எதிர்வரும் காலத்தில் தான் எப்படி வளரணும், எப்படிலாம் வாழணும் அப்படின்னு. அந்த விதைக்குள்ளேயே அதனுடைய கற்பனை சிறகுகளோடு அது வந்து வளருதுன்னு கூட எடுத்துக்கலாம், அதை முயற்சி எடுக்குதுன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த விதை உறக்கம் காலத்தில் மிக அருமையான அந்த கனவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கனவும் நனவுமான ஒரு சூழ்நிலை. நம்ம விடிஞ்சு கூட நிறைய பேருக்கு கனவே ஞாபகத்துக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அது வளர்க்கப்படுகிறது, இயற்கையால் வளர்க்கப்படுகிறதுங்கிறது தான் உண்மை. அப்புறம் அந்த மாதிரி விதை உறக்கங்கிற ஒன்று வச்சு தான் தென்னை நெத்துக்களை புதைக்கணும். அப்புறம் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பின்பக்கம் இருக்குது பாருங்கள், லேசாக அது தெரிஞ்சதும் தெரியாமலுமா இருக்கணும், தெரிஞ்சும் தெரியாமலுமா இருக்கணும், லேசாக மூடப்பட்டிருக்கலாம், சரியா? அந்த மாதிரி வச்சு தான் புதைக்கணும். நெருக்கமாக நல்ல மணல் சார்ந்த இடமா இருந்தால் நல்லது, அல்லது அந்த அளவுக்கு மண்ணில் புதைச்சி தொடர்ந்து நீர் விட்டுட்டு வந்தால் நல்ல வளமையான நாற்றுகள் கிடைக்கும். இப்போ சமீபத்தில் தான் நீர் அத்து போயிருந்தது அப்படின்னா அந்த நெத்துகளும் முளைக்கும் சரியா? ரொம்ப நாள் ஆகி சுத்தமாக நீர் சுண்டி காஞ்சி போன நெத்துகள் வந்து முளைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு குறைச்ச, சரியா? நன்றி, வணக்கம்.